ஆரம்பம் இவ கொடை வெப்பம் தீர்க்க போகும் கற்காலம் இதயம் துடிக்க ஒரு கணம் இருக்கும் இரகத்தின் நாடும் கொஞ்சம் நின்றாடும் ஏதோ புதிய அனுபவம் பறக்கும் கை கிட்டாத பூவும் அணுக்கும் மறக்குமா நெஞ்சோ அடடாகிதம் யாரோ மறக்குமா நெஞ்சோ நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேனத்தந்தா என்ன